பாதத்தில் ஓரிடம் வேண்டும், தாழிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும். அருள்வாயீஸ்வரனே, அன்பே அருணாச்சல சிவனே, கரமதில் பிடித்தவனே. மானிடர் யாரையும் மான் என ஏற்பாய், மானிடர் யாரையும் மான் என ஏற்பாய். மலையென எழுந்தவனே எங்கள் அருணாச்சல சிவனே, ரிஷபமே வாகனம் தெருவினில் ஊர்வலம் தினம் செல்லும் குருமணியே ஏழைகள் இதயம் வாகனம் தானே ஏழைகள் இதயம் வாகனம் தானே ஏறிட மனதில்லையோ அருணாச்சல சிவமே வாசிக்கும் விமலேசா எங்களின் நெஞ்சகம் வாசித்து பழகிட எங்களின் நெஞ்சகம் வாசித்து பழகிட நேரம் உமக்கில்லையோ சொல்வாய் அருணாச்சல சிவமே அருணாச்சல சிவனே ஹர ஹர சிவ மணம் வீசுது தினம் தினம் அறிவாயமரேசா. உன்னுடன் கலந்திடும் நாள் எது சொல்லிடு, உன்னுடன் கலந்திடும் நாள் எது சொல்லிடு. வரமதை உடன் தருமே எங்கள் அருணாச்சல சிவமே. அபயம் தாரனே எங்கள் அருணாச்சல சிவனே. பாடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும் அருள்வாயீஸ்வரனே, அன்பே அருணாச்சல சிவனே. ஹர ஹர சிவ சிவமோ, ஓ ஹர ஹர சிவ சிவமோ, அபயம் அபயம் அண்ணாமலை ஹர ஹர சிவ சிவமோ. கருணாநதி சீரும் வழி தா மலையாகும், தெய்வாருளே மலையாகும், அது அண்ணாமலையாகும், திரு அண்ணாமலையாகும், அன்பே மலையாகும், தெய்வாருளே மலையாகும், அது அண்ணாமலையாகும், திரு அண்ணாமலையாகும், அன்பே மலையாகும், தெய்வாருளே மலையாகும். வானமும் கடந்தே ஐயன் கனலாய் வளர்ந்த தலம், பாதம் காணே அருளென மாயோன் கேட்ட பின் மலையாய் குவிந்த நிலம். கண்படும் வானமும் கடந்தே ஐயன் கனலாய் வளர்ந்த தலம், பாதம் காணே அருளென மாயோன் கேட்ட பின் மலையாய் குவிந்த நிலம். கார்த்திகை தீபமும் வெள்ளி தேரும் காண்பவர் மனம் துலங்கும், கார்த்திகை தீபமும் வெள்ளி தேரும் காண்பவர் மனம் துலங்கும், திருக்கருவறை அதனுள் பாம்பணி மாலைகள் கவிந்தது சிவலிங்கம், திருக்கருவறை அதனுள் பாம்பணி மாலைகள் கவிந்தது சிவலிங்கம். அன்பே மலையாகும், தெய்வாருளே மலையாகும், அது அண்ணாமலையாகும், திரு அண்ணாமலையாகும், அன்பே மலையாகும், தெய்வாருளே மலையாகும். முன்னாள் திருப்புகள் பாவலன் பெற்றது முருகன் அருளாகும், ஒரு முடிவில்லாமல் உயிர் குலம் பெறுவது சங்கரன் கழலாகும். முன்னாள் திருப்புகள் பாவலன் பெற்றது முருகன் அருளாகும், ஒரு முடிவில்லாமல் உயிர் குலம் பெறுவது சங்கரன் கழலாகும். இன்னும் தொடரும் என்று மலரும் இறைவன் புகழாகும், இன்னும் தொடரும் என்று மலரும் இறைவன் புகழாகும், அவன் இணையடி சேரும் மடியவர் வாழ்வில் மங்களம் இலையாகும், அவன் இணையடி சேரும் மடியவர் வாழ்வில் மங்களம் இலையாகும். அன்பே மலையாகும், தெய்வாருளே மலையாகும், அது அண்ணாமலையாகும், திரு அண்ணாமலையாகும், அன்பே மலையாகும், தெய்வாருளே மலையாகும், அது அண்ணாமலையாகும், திரு அண்ணாமலையாகும், அன்பே மலையாகும், தெய்வாருளே மலையாகும். Thank you. தாயாக முகம் காட்டி தாயாக கரம் நீட்டி வாவென்று அழைக்கின்ற பதம் சேருவோம். சிவ சிவ என்பது சித்தரின் பேச்சு, அரகர என்பது அவரது மூச்சு. கிரிவலம் ஒரு முறை நீ வரும்போது சிவனது தரிசனம் அவரிடம் பாரு. இதிலே ஆசை வையப்பா. சிவ சிவ என்பது சித்தரின் பேச்சு, அரகர என்பது அவரது மூச்சு. கிரிவலம் ஒரு முறை நீ வரும்போது சிவனது தரிசனம் அவரிடம் பாரு. ஆகாயம் தலை வைத்து பாதாளம் கால் வைத்து ஆதாரமாய் நின்ற மலை கூடுவோம். சிவ சிவ என்பது சித்தரின் பேச்சு, அரகர என்பது அவரது மூச்சு. கிரிவலம் ஒரு முறை நீ வரும்போது சிவனது தரிசனம் அவரிடம் பாரு. அண்ணாமலையப்பா இதிலே ஆசை வையப்பா. சிவ சிவ என்பது சித்தரின் பேச்சு, அரகர என்பது அவரது மூச்சு. கிரிவலம் ஒரு முறை நீ வரும்போது சிவனது தரிசனம் அவரிடம் பாரு. ஆகாயம் தலை வைத்து பாதாளம் கால் வைத்து ஆதாரமாய் நின்ற மலை கூடுவோம். தீயாக முகம் காட்டி தாயாக கரம் நீட்டி மாவென்று அணைக்கின்ற பதம் சேருவோம். சிவ சிவ என்பது சித்தரின் பேச்சு, அரகர என்பது அவரது மூச்சு. கிரிவலம் ஒரு முறை நீ வரும்போது சிவனது தரிசனம் அவரிடம் பாரு. ஐயனே அண்ணாமலையே ஆட்கொள்வாய், சிவாய, ஓம் சிவாய. ஓம் சிவாய, ஓம் சிவாய, ஓம் சிவாய, நம சிவாயவோ. தென்னாடுடைய சிவனை அடைய வழிகள் பல உண்டு. தேவாரத்தை படித்தால் போதும் தெய்வம் அதில் உண்டு. பன்னிரு திருமுறை தன்னில் சிவபெருமானின் பாதச் சுவடுண்டு. ஓம் சிவாய, ஓம் சிவாய, ஓம் சிவாய, ஓம் சிவாய, ஓம் சிவாய, நம சிவாய. ஜோதி வடிவான அண்ணாமலையை சேரும் வழி உண்டு. ஓம் சிவாயவோ. பாதமது தேய ஞானமலை சுற்று பரமன் பதம் உண்டு. நம சிவாயவோ. வழியில் கரடு பல உண்டு, வணங்கு அதை கண்டு பித்தம் தெளிவாகும். அந்த கல்லுமலையாகும் சித்தன் வடிவாகும் சிவனால் உறவாகும். ஓம் சிவாய, ஓம் சிவாய, ஓம் சிவாய, ஓம் அண்ணல் பதம் காண ஆயிரம் வழி உண்டு. ஓம் சிவாயவோ. வில்வ இலை ரெண்டு வீசும் கை கண்டு அவனே வருவதுண்டு. நம சிவாயவோ. இரவில் சாம்பல் மணம் வீச சுடலை ஆண்டி அவன் வீதியில் வருவானாம். அவனை கண்டு அன்னமிடம் உந்தன் கை மீது ஜெயமே தருவானாம். ஓம் சிவாய, ஓம் சிவாய, ஓம் சிவாய, ஓம் சபாநாயகன் பதம் சேர்ந்திட பாதை பல உண்டு. ஓம் சிவாயவோ. பாடும் சபைகளை தேடி போனால் அவனது நிழல் உண்டு. நம சிவாயவோ. அன்று யானை தோலுரித்து ஞான வடிவான ஈசன் பதங்கண்டு. மஞ்சள் அரளி மாலையை பரிசாய் தந்தால் பல உண்டு. ஓம் சிவாய, ஓம் சிவாய, ஓம் சிவாய, சந்திர சூடனை அடையும் வழி உண்டு. ஓம் சிவாயவோ. நந்தியின் முன்னால் சூடம் காட்டு அதிலே அவன் உண்டு. நம சிவாயவோ. மண்ணை சுமந்தவன் தன்னை சுமக்கிற நந்தி கொடிமரம் கீழுண்டு. அந்த நந்தி பார்த்து வந்தனும் செய்தால் அதில் அவன் சுகம் உண்டு. ஓம் சிவாய, ஓம் சிவாய, ஓம் சிவாய, சாமியின் தந்தை பாதமே எளிதாய் தொடலாமே. ஓம் சிவாயவோ. சோமவாரமே விரதம் இருந்து சொர்க்கம் பெறலாமே. நம சிவாயவோ. உண்ணும் உணவை சீர்படுத்து மனதை பதப்படுத்து மாற்றம் பெறலாமே. தலையில் ஆடும் பாம்பணிந்தாதிநாயகன் மலரடி தொடலாமே. ஓம் சிவாய, ஓம் சிவாய, ஓம் சிவாய, ஓம் சிவாய. ஆலமரத்தடி ஆளும் குருவடி தேடி பெறலாமே. ஓம் சிவாய வியாழன் நன்று விரதம் இருந்து மோட்சம் பெறலாமே. மஞ்சள் ஆடை அது சாத்து ஞானம் அது கேட்டு சிவனே தருவானே. திங்கள் சோடும் குருநாதன் ஆடும் நடராஜன் காவல் வருவானே. ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நாயன்மார்களின் நாவில் மலர்ந்த ஈசனை அடைவோமே. ஓம் சிவாய ஓம் பிரம்படிப்பட்ட தழும்பினை போலே நீரும் அணிவோமே. நமச்சிவாய ஓம் வட்டப்பிட்டு கையேந்தி நின்ற மலையாண்டி பெருமை சொல்வோமே. ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் கொய்வது சுலபமையா. ஓம் சிவாய ஓம் லிங்கம் மேலே பாலை ஊற்று பாவம் தொலையுமையா. நமச்சிவாய ஓம் அந்த காசிநாதரிடம் பாசமோடு ஒரு தூபம் காட்டையா. நெஞ்சக் காட்டில் நடமாட காளையது ஏறி வருவான் சிவனையா. ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் அம்மையப்பன் நான் அவன் தன்னை அடைவது எளிதையா. ஓம் சிவாய ஓம் உன்னை கொடுத்து அவனை வாங்கு அதுவே சுகமையா. நமச்சிவாய ஓம் அந்த சூலக்காரனை வாழும் நாள் வரை நீயும் தேடையா. எங்கள் நீல கண்டனிடம் ஆசை கொண்டு விடு அதுவே சுகமையா. ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய ஓம்